பெண்ணே உன்னை பார்த்தே நான் முழுவதுமாக என்னை அன்றே தோற்றே. ஒரு முறை நானே ஒன்றே ஒன்று கேட்டே என் உயிருடன் நானும் உன்னை இன்று சேர்த்தே. நீதானே பேய் போல காதல் செய்தாய், காதலில் விழமாட்டேன் என்றே காந்தலாயிருந்தேன். உன் கண்களால் என கவ்விக்கொண்டாய் காந்தலாகி விழுந்தே. முதல் முறையாக பெண்ணே உன்னை பார்த்தே நான் முழுவதுமாக என்னை என்றே தோற்றே. ஒரு முறை தானே ஒன்றே ஒன்று கேட்டே நிறைவேற்ற